பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை திரு திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடு இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை திரு திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடு இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிறு திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடு இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை திரு திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே.